பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென் பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம். பாசம் என்னும் ஆலயம் உனை பாட வேண்டுமாயிரம். தென் பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென் பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. தென் பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே.